శ్రీమాన్ వెంకటనాథాయ కవితాచితకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అతి దుర్గంబరాయ నమః. ఇదో ఇది పర్యంతం నాలుగు అధికరణங்கள் சதுசூத்ரி அப்படின்ற ஒரு விஷயமாச்சு. அதன் பிறகு மூணு அதிகரணங்கள் ஒரு பேசுகையா வந்தது. அந்த சதுசூத்ரியில சாஸ்திரம்ப சமர்த்தனன்றத சாதிச்சுட்டோம். அடுத்த மூணு அதிகரணங்கள்ல மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டது. சாதாரணமாக ஒரு அச்சேதனன்றது வராது, ஜெகத்காரணமாக. சாதாரணமாக ஒரு சேதனமானது ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. அப்புறம் உபசித புண்ணிய விசேஷங்கள், புண்ணியம் பண்ணின யாராவது ஒரு ஆத்மா ஜீவாத்மா அவன் இருக்கட்டுமே அப்படின்னா அவனும் இருக்க முடியாது. இப்படி மூணு வித்யைகள், ஒன்னு சத்வித்யை. இந்த சத்வித்யை தான் பிரதானமான வித்யை, அதனால அதை கொண்டு முதல் விசாரம் பண்ணிட்டேன். அடுத்ததுக்கு ஆனந்தமய வித்யை, பெருமானுடைய சுரூபத்தை சொல்லக்கூடிய வித்யை ஆனந்தமய வித்யை. என்னன்னா அன்னிய சொன்ன பாருங்க, சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம், சிவபதித்வம், இதெல்லாம் பெருமானுடைய சுரூப நிரூபக தர்மங்கள். ஏற்கனவே சொல்றோம் பெருமானுடைய சுரூபத்தை நிரூபணம் பண்றதுக்குன்னே அந்த குணங்கள், அந்த குணங்கள் இல்லைன்னா பெருமானுடைய சுரூபத்தை நிரூபணம் பண்ண முடியாது. அதனால ஆனந்தமய வித்யை, அதுலதான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சத்திய ஆனந்தம் பிரம்ம, ஆனந்தோ பிரம்ம, அதெல்லாம் அதை அங்க விசாரம் பண்ணி அது யாருன்னு சாதிச்சுக்கணும். மூணாவது வித்யை அந்தராஜித்ய வித்யை. அந்த வித்யில அந்த உஜ்வலிதம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஹிரண்ய புருஷன், மகாபுருஷன், ஆதித்ய மண்டலத்திற்குள்ள இருக்கக்கூடிய மகாபுருஷன், அவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அவனும் பரமபுருஷன் தான் அப்படின்னுட்டு மூணு அதிகரணத்தினாலேயே ஒரு சேதனனும் அச்சேதனனும் வர முடியாது, சேதனனும் வர முடியாது, நிறைய புண்ணியம் பண்ணின சேதனனும் வர முடியாது. இப்படின்னுட்டு சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு. இதனாலேயே ஒரு சேதனம் அச்சேதனமே வராது, அதான் பிரகிருதியே வராதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிரகிருதின்றது என்னது? லோகத்தில் இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் அதான் முதலில் ஸ்தானம், மூலம் அதுதான். அந்த ஒரு பிரகிருதி அச்சேதனத்து அச்சேதனம் பிரதம அச்சேதனம் அதுதான் பிரகிருதி பிரதானம் பேரு. அதுவே வராது அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய விகாரங்கள்லாம் வரலாமா, வர முடியுமா? விகாரங்கள்னு என்ன அர்த்தம்? அதனுடைய காரியங்கள். பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்திலிருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது. ஏன்னா முதல்ல சப்த தன்மாத்திரம் உண்டாகும். தன்மாத்திரம்னா இதுக்கு இந்த மகத்தத்துவத்துக்கும் அகங்கார தத்துவத்துக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தன்மாத்திரம்ன்ற. இந்த தன்மாத்திரத்துக்கு அர்த்தம் தத்துவம் சாகராபத்துல சுவாமி சாதிக்கிறார் தேசிகன், கலல ததினையா கற்பித சத்த வித்திகி அப்படிங்கிற. அதாவது நம்மளால வந்து பால் ராத்திரி காய்ச்சிரும், பால் காய்ச்சி என்ன பண்றோம், அதுக்கு அமுது குத்துறோம் நாமும், அதாவது துவைக்கிறோம், தயிர் ஆகிறதுக்கு வந்து துவைக்கிறோம். இப்போ கொஞ்சம் போதும் தயிரை துவச்சிட்டோம், தயிரை துவச்சிட்டா என்ன ஆறுது, இப்போ ராத்திரி பால் வந்துடுது, நாளைக்கு கார்த்தால் நம்ம துவச்சிட்டோம்னாக்க, இன்னைக்கு ராத்திரி துவச்சிட்டாக்கா நாளைக்கு கார்த்தால் இது தயிராக மாறி விடுறது. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு அந்த தயிர் எடுத்தீங்கன்னு எப்படி இருக்கும் அது? அது பாலும் இல்லை தயிரும் இல்லை, ஒரு மத்தியமமான நிலையில் இருக்கும், மத்தியம தசா. இது கலலம்னு பேர். அது கலல ததினையா கற்பித தத்துவி, தத்துவத்தாக்கள்லாம் இப்படி சொல்றாலும் தன்மாத்திரம்னா என்னது அப்படின்னாக்கா, ஒரு தயிருக்கும் பாலுக்கும் நடுவுல நடுவு சமயம் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தசை நிலை, அதுதான் கலலம்னு பேரு. அந்த மாதிரி ஒரு ஆகாசம் தத்துவம், அந்த சப்தத்தன் மாத்திரம் ஆகாசத்துக்கு முன்னாடி இருக்குது, சப்தத்தன் மாத்திரம் முன்னாடி அகங்கார தத்துவம் இருக்கு. இந்த அகங்கார தத்துவத்துக்கும் ஆகாச தத்துவத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தசை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தன்மாத்திரம்னு பேரு. ஆகாசத்தை நேரம் பாக்குறோம் நாம, இதோ ஆகாசம் தெரிகிறதே சொல்றோம், வாயுவை நம்ம ஸ்பர்சிக்கிறோம், தேஜத்தை நேரம் பாக்குறோம், பிரதிவிய பார்க்கிறோம், ஜலத்தை பார்க்கிறோம், ஆனா தன்மாத்திரங்களை பார்க்க முடியறது இல்லை. அந்த மத்தியம தசைன்றது எப்படி இருக்கும் நமக்குன்னு தெரியாது, அதான் அதனுடைய ருசியே வேறுபட்டு இருக்கலாம். அது பால் மாதிரி இருக்காது, தயிர் மாதிரி இருக்காது, ஒரு சித்தம் சொல்ல முடியாது, அங்கீனியம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியாக தன்மாத்திரம்ன்றது இது. இப்படி பிரகிருதி, மகத்து, அகங்காரம், சப்த தன்மாத்திரம், அது வந்து ஆகாசம், ஆராதனை பண்றவாள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து போத சுத்தி பண்ணுவோம். போத சுத்தி பண்ணிச்சு என்ன பண்றோம், ஓம் லாம் நம பராய சர்வாத்மனே நமஹா பிரதிவீம் கந்ததன் மாத்திரே விலாபயாமி கந்ததன் மாத்திரம் அப்சு விலாபயாமி ஓம் வாம் நிவர்த்தியாத்மனே நமஹா இப்படி சொல்லுன்னு போறோம். அதாவது பிரதி, அதாவது இது பிரளய, இது பிரளயத்தினுடைய கிரமம். முதல்ல பிரதிவி, அந்த பிரதிவி என்ன பண்ணும், கந்த தன்மாத்திரம் அதுக்கு காரணமா இருக்கிறது, அதுல போய் இது லயிச்சிடும். அந்த கந்த தன்மாத்திரம் ஜலத்துல லயித்தோம், ஜலம் ரசதன் மாத்திரத்துல லயித்தோம், ரசதன் மாத்திரம் தேஜஸ்துல, தேஜஸ்தானது இப்படி சத்த பிரக்கிரிய போறது பிரளயத்துல. அதே சிருஷ்டினாக்க பெருமாள் கிட்ட இருந்து தமஹா சஜீவம் தமஹா உத்பாதயாமி, தமசிலிருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம் இப்படி வருது. இப்படி இந்த காரிய வர்க்கங்கள்லாம் இருக்கொள்ளியோ பிரகிருதி தான் அந்த பரமாத்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரகிருதி இருக்குது அச்சேதனத்துக்கு. இப்போ அந்த பிரகிருதி தானே பிரதானமா இருக்கிறதுனால பிரதானம் பிரதானம் சொல்லுவோம், அச்சேதனங்களுக்கு எல்லாம் பிரதானமா இருக்குது. அதுக்கே காரணத்துவம் இல்லைன்னாக்க நீதி அச்சேதனங்கள் எதுவுமே அதனுடைய காரியங்கள் தானே, மகத்து அகங்காரம் அவன் தன்மாத்திரங்கள் அந்த மாதிரி இந்த இவைகள்லாம் அதனுடைய காரியங்கள். அந்த பிரதான சேதனம் பிரகிருதி, அதுக்கே காரணத்துவம் வராதுன்னாக்க மீதி எதுக்குமே வராது. சரி, அதே மாதிரி ஜீவன், இந்த ஜீவன்ல சாதாரண ஜீவனும் காரணமாக ஆக மாட்டான், விசேஷமான ஜீவனும் காரணமாக ஆக மாட்டான். விசேஷமான ஜீவன் யாரு அப்படின்னாக்க ஒரு புண்ணியங்கள்லாம் பண்ணினவன், அவனும் காரணமாக ஆக மாட்டான். அப்படி ஆக மாட்டான்னு சொல்லிட்டோம்னாக்க இப்ப என்ன எடுத்தோம், ஜீவனும் ஜெயக்காரணம் இல்லை, அச்சேதனமும் ஜெயக்காரணமும் இல்லை. அதனால இந்த மூணு அதிகரணத்தினாலேயே சாஸ்திரம்ன்றது முடிஞ்சு போயிடுது. அதனாலயே சாஸ்திரம் முடிஞ்சு போயிடுது. இப்ப எதுக்கு திருப்பி சாஸ்திரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு சொல்ற, இது வந்து நிறைய அதுக்கு சங்கதி, அதுக்கு சங்கதி சொல்ற. எப்படி சங்கதினாக்கா, நாம வந்து இந்த லோகம் இருக்கே, லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ருச்சி இருக்கு, லோகோஹி பின்ன ருச்சின்னு சொல்றோம். அதாவது நாம வந்து ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை பார்த்துக்கோங்க. ஞானம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு விதமான என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, என்னுடைய ஞானம் எவ்வளவு தூரம் போகுமோ அதை வச்சு நான் உங்களுக்கு உபன்யாசம் சொல்லிடுவேன். என்ன காட்டிலும் பெரிய பண்டிதா நிறைய பேர் இருக்கா, அவள்னா இன்னும் அற்புதமா சொல்லுவா. இப்படி ஏன்னா அவளுடைய ஞானம் தான், அவளுக்கு என்னென்ன கேள்விகள் தோணுமோ, என்ன என்ன சந்தேகம் வருமோ அதெல்லாம் வச்சுதான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறார். அந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள் பலவிதமான வாக்கியங்கள் இருக்கு. அந்த பலவிதமான வாக்கியங்கள் என்ன பண்றது தெரியுமா அப்படின்னாக்க, ஒண்ணு ஆகாசம்தான் ஜெயக்காரன் சொல்லுவோம், இன்னொன்னு ஆகாசம் எல்லாம் கிடையாது முச்சப்பிராணன் தான், கடவே கிடையாது இந்திரன் உத்தரக்கான் அவன் தான், இல்ல தேஜஸ் தான், இந்த மாதிரி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வரலாம் எல்லாம் கேள்வி கேட்டுருப்பான். அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு வேதாந்த வாக்கியங்கள். இந்த வேதாந்த வாக்கியங்கள்ல எந்த எந்த வாக்கியங்கள்ல சந்தேகம் வருதோ அந்த வாக்கியங்களை எடுத்து கேள்வி கேட்பான். ஏன் ஆகாசம்தான் ஜெகத்தாரன் நீங்க சொல்லப்பட்டிருக்கு, அது வச்ச நீ வந்து பிரம்மன்தான் ஜெகத்தாரன் எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க, கிடையாது அந்த இடத்துல ஆகாசப்தம் கூட பரமாத்மாவதான் சொல்றது, ஆகாசப்தத்தினால பெருமானுக்கு ஒரு திருக்கல்யாணம் சொல்லப்படுறது. அது மாதிரி பிராணன்னாக்க அந்த பிராணசப்தத்தினால சொல்லப்படுறதும் பரமாத்மா தான், அதுவும் பெருமாளுடைய ஒரு திருக்குணத்தை சொல்ற, திருக்கல்யாண குணத்தை சொல்றது. எந்த வாக்கியங்கள்ல எந்த பதம் இருந்தாலும், எந்த பதம் இருந்தாலும் அந்த பதத்தினால சொல்லப்படுறது பரமாத்மா தான். எந்த வாக்கியம் அவ எந்தெந்த வாக்கியம் சந்தேகம் வருதோ ஒவ்வொரு இந்த அதிகாரத்தை இப்ப பாருங்க, முதல்ல சத்து, ரெண்டாவதுல ஆனந்தமயன், மூணாவதுல இரண்ய புருஷன், அந்த அந்தவர்த்தி அப்படின்னு ஒண்ணும், அது மாதிரி இங்க ஆகாசம்ன்றது, அடுத்த பிராணன், அதுக்கு அடுத்த நாள் ஜோதி, அதுக்கப்புறம் இந்திர பிராணன், இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு வாக்கியம் எடுப்பா. அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு பதத்தை எடுத்துக்கிறா, அது பிரம்ம வாச்சகமா அல்லது ஒரு சேதன வாச்சகமா அல்லது ஒரு அச்சேதன வாச்சகமா, சந்தேகம் வந்துடுறது. உத்தானம் வரவே கேள்வி, ஒரே ஒரே சமாதானம் தான். ஒரே சமாதானம் இருந்தா கூட பலவிதமான கேள்விகள் வரும். அதுக்கு உதாரணம் சொன்னோம்னாக்கா, இந்த திருவாரூர் எடுத்துக்கோங்க, அதுல உயர்பறவு என்னடம் உடையவன் எவனவன் அப்படின்னு இருக்கு. இந்த உயர்பறவு என்னடம் உடையவன் எவனவன்றது இதே வாக்கியம், இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த 100-150 இடத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி திருவாரூரில் ஆண்டவன் என்ன பண்ண, ஸ்ரீகுஷ்ணம் ஆண்டவன் அத்தனை வாக்கியங்களையும் ஒருமுகப்படுத்தினர். உயர்பறவு என்னடம் உடையவன் அப்படின்றத போட்டு ஒரு புத்தகம் மாதிரி போட்டார் 2-3 வருஷம் முன்னாடி. எதுக்கு சொல்லப்படுறேன், இப்ப ஒரே வார்த்தைய நம்மாழ்வார் அத்தனை வாட்டி சொல்லலாமா? அது வந்து எப்பேற்பட்ட உபநிஷத்தது. ஏன்னா ஆம்நாயானாம் பிரகிருதி மபராம் சம்மிதாம் திருஷ்டவந்தம், அது வந்து வேதத்தினுடைய இன்னொன்னு பிரதிநிதியா இருக்கிறது. பிரகிருதி மபராம் வேதத்துக்கு அது ஒரு மூலம் அப்படின்னு சொல்லிட்டாரு சுவாமி. அப்ப வேதத்துல சொன்னதுல எப்படி வேதத்துல சொன்ன ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணமோ, அந்த மாதிரியாக ஆழ்வார் சீசூர்த்தியில் ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் சொல்லணும் கொஞ்சம். அப்போ அங்க அவ அவதாரிகிறா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அவதாரிகன். இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு இது சமாதானம், அத மாதிரி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு இது சமாதானம். இப்படி பலவிதமான சமாதானங்களை அழகா அங்க சொல்லிட்டு போறாவா. சமாதானம் ஒண்ணுதான், உயர்நலம் உடையவன் எவன் அப்படின்னு. ஆனால் அதுல கேள்வி வருது பாருங்க, அந்த கேள்வி மாத்திரம் பலவிதமான கேள்விகள் வரும். ஏன்னா சிஷ்ய புத்தி, சிஷ்யால் எப்படி அவளுக்கு கேள்வி இல்லாமா புத்தி கொஞ்சமா கேள்வி கேட்க பண்றது. அந்த கேள்விகள் வர சமயத்துல அது உத்தானம், கேள்விகள் உதயமாறுது, கேள்விகள் எழும்புகின்றன. அந்த கேள்விகள் எழும்பிச்சுன்னாக்கா அதுக்கு பதில் ஒரே பதில் தான், பிரம்மம். இங்கே எப்படிதான் பல வாக்கியங்கள் பலவிதமாக சொல்றது. அந்த பலவிதமா சொல்லிச்ச அதுக்கு நம்ம பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். எப்படி கேள்வி வந்தாலும் எத்தனையோ வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் சந்தேகம் வந்துடும். அதனாலதான் இதுக்கு சமன்மையாத்தியாயம்னு பேர். வேதாந்த வாக்கியங்கள்ல எந்த எந்த வாக்கியங்கள்ல வந்து இந்த ஜெகத்காரணத்துவம், ஜெகத்துக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருதோ, அத்தனை வாக்கியங்கள்லயும் சொல்லப்பட்டது பரமாத்மா தான், சேதனமோ அச்சேதனமோ இல்லை அப்படின்னு சமன்மயப்படுத்தணும். இல்லாத போனாக்க வியவஸ்தை எல்லாம் போயிடும். ஏன்னா இந்த வாக்கியத்துல பிரம்மம், அந்த வாக்கியத்துல சிவன், இன்னொரு வாக்கியத்துல சதுர்முகன், இன்னொரு வாக்கியத்துல இந்திரன், இது ஊத்தினா சொல்லணும்னு போனாக்கா எதையுமே சமன்மயப்படுத்தலைன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? அப்ப லோகத்துக்கெல்லாம் பல காரணங்களா, பல காரணங்கள் ஆயிடுமே, அது தவறு. சுவாமி நடராஜன் சாய்க்கிறார் சொல்றேன், சாமானிய புத்தி ஜனகாஸ்த சதாதிசக்தாக தத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதிவாச்சக. அதாவது சாமானிய புத்தி ஜனகங்கள் சத்து ஆத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் தத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதிவாச்சக, சிவன் இந்திரன் சக்தி இது மாதிரி சப்தங்கள்லாம் வேற தத்துவத்தை சொல்றது. பிரமகதத்வாந்தர பிரமகதஸ்து பிராந்தி, அவனுக்கு அஜ்ஞானத்தினால நினைச்சுக்கலாம் சிவனே பிரமாள். நம்ம சொல்றோம் அனன்யார சேஷத்துவம் அப்படின்றோம், அனன்யார சேஷத்துவம் நமக்கு பிரமாள் கிட்ட உண்டிதான் நமக்கு சேஷத்துவம் இருக்கு, வேற யாருக்கும் நம்ம சேஷமா இருக்க மாட்டோம். சொல்ற கடைசியில சொல்ல போற சங்கல்பாதிகள் நல்லா அத்தியாயத்துல அதையே வச்சு அனன்யாதிபதி அப்படின்னு. அதனால தத்வாந்தர பிரமகிட்ட சிவாதிபாச்ச நாராயணே வகந்தி அனன்யம் அன்மத்த விற்பி பரிகல்பிதம் ஐக்கிய கணித்தியம். எத்தனை ஐக்கிய கணித்தியம், ஒரே குரல்ல சொல்றது பிரமாள தான் எல்லாம். அது உத்தரமா அன்மத்த விற்பி, அன்மத்த விற்பின்னு என்ன அர்த்தம்? அந்த சப்தத்துக்கு சிவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்களகரமானவன், அது மங்களானான் சமங்கலம் பிரமாள் தான், அவன் தான் மங்களகரமானவன் சிவன் சப்தம் சொன்னாக்கா. நீ சிவனுக்கெல்லாம் கிடையாது. அது மாதிரி நாராயணே செய்கிறது வகந்தி அனன்யம், வேற எதிரையுமே அன்வைக்காதது, உங்ககிட்டதான் அன்வைக்கும். அந்த மாதிரி எல்லா காரண வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தி இந்த பிரம்மத்தில் சொல்லணும். பிரம்மத்தில் அதை வந்து நிரூபிச்சுட்டோம்னாக்கா அப்போ பெருமாள் தான் ஜெகத்காரணம் சாதிச்சிடணும். அதனாலதான் சமன்வய அத்தியாயம் தேவை. அதனால உத்தான துவாரவேதம் எப்படி இப்படியாதான் கேள்வி வருவோம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இங்க சாய்க்கிறார் சுவாமி. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு பேர் மிருது பக்ரம குரூர நிஷ்டான்னு பேர். மிருது பக்ரமம், நமக்கு இந்த காலத்துல சில பேர் தான் இதை கிளம்பியிருக்கா. அதாவது எப்படியானால் ஒரு அந்நிய மதத்தாள்லாம் இந்து மதத்திலிருந்து கன்வெர்ட் பண்றாலும் மாத்திரா பாருங்க, மதமாற்றம் மாத்திரா பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளையே அந்நிய மதத்துல, அதாவது மார்த்தாவா இருப்பா, அவ அத்வைதிகளா இருப்பா, மாத்வாலா இருப்பா, அவ என்ன பண்றா தெரியுமா, நாராயணனே பரந்தெய்வம், ஆழ்வார் இப்படி சாதிச்சிருக்காரு அப்படி சாதிச்சிருக்கேன்னு ஆரம்பிச்சு நாராயணனையே பரந்தெய்வமா பரதேவத்தையா சொல்லி கடைசியில அத்வைதரவே முடிச்சுடுவா. மிருதுவா ஆரம்பிப்பா, மிருது உபக்கிரமாய் மிருதுவா மென்மையாக நமக்கு சொல்லி கொடுப்பா. அவ சொல்றத பார்த்த உடனே அப்பா இவரை சொல்றதுதான் தத்துவம், இவரை காட்டுல வேற யாரு சொன்னாலும் தத்துவம் இல்லை, நம்ம வைஷ்ணவா சொன்னா கூட அது சரியான தத்துவம் இல்லை. இவா சொல்ற இந்த இவர் வந்து மாத்துரோ மாத்துரை ஆரம்பனா இருக்கட்டும், மிருதுவா ஆரம்பிச்சுட்டார் மென்மையா அனுப்பி கடைசியில அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா சிரமம் எட்டுக்க மாட்டா. கோபிச்சந்திரன் தட்டுப்பா இல்லைன்னா வேற எதுவும் எட்டுப்பா, ஆனால் நாராயணன் நாராயணன் சொல்லி நம்மளை கடைசியில கவுச்சிருவா. அதாவது ஸ்மார்த்த மதத்தில் கொண்டு போய் ஒப்பிடுவா. ஸ்மார்த்த மதம் என்ன, அத்வைத மதம். அத்வைத மதத்துல நாராயணனே பரதேவன் சொல்லுவா, ஆனால் அவன் பஞ்சாயத்து காலா இருப்பா. பஞ்சாயத்து காலம் என்ன அர்த்தம், பெருமாள் சாளுக்கிய ஆராதனம், ருத்ரனுக்கு ஆராதனம், சக்திக்கு ஆராதனம், விக்னேஷன், சூரியன், இன்னும் அஞ்சு பேருக்கு ஆராதனம் பண்றாவா, பஞ்சாயத்தனம் பஞ்சாயத்தனம் சொல்லுவாளா. இந்த மாதிரி பண்ணச்ச அவளுக்கு என்னன்னு எல்லாம் ஒண்ணுதான், விஷ்ணு ருத்ரன் அதே மாதிரி இவ எல்லாம் நம்ம சித்தாந்தம் அப்படி ஒத்துக்கலையே. இந்த மாதிரி விசித்திரமா சொல்லி விட்டுடுவா, விநாயக பூஜை பண்ணணும்னு சொல்லுவா. இதெல்லாம் மிருது உபக்கிரமம், மென்மையா ஆரம்பிக்கிறது. மிருது உபக்கிரம கூரநிஷ்டாள், குரநிஷ்டாள் இந்த மலையில ஒண்ணு நடந்தது, சோர்வனம் நடக்கிறது. அப்ப என்ன நடத்துனாக்க பண்றவர் வைஷ்ணவர், பண்ணி வைக்கிறவர் ஒரு ஸ்மார்த்தம் பண்ணிச்சு. அவ என்ன பண்ணிட்டாக்க விக்னேஷ பூஜை பண்ணிட்டான், விக்னேஸ்வரன் விக்னேஷன் விநாயகர் கணபதி பூஜை அதை பண்ணிட்டான். எனக்கு மனசே கேட்கல, நாங்க ஏழு எட்டு பேர் உட்காந்து ஸ்ரீவைஷ்ணவ உட்கார்ந்து இருக்கோம், ரொம்ப சங்கடமா போயிடுச்சு, என்னத்துக்கு எனக்கு போய் உட்காந்துருக்கோம்னு தோணுச்சு, எதுக்கு தான் எங்க போய் உட்காரணும் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னாக்கா இவா நாராயண நாராயணன் சொல்லிட்டு அப்படி சொன்னா சரியா இருக்குமா. இதான் சொல்றேன், மிருது உபக்கிரம கூரநிஷ்டாள், மிருதுவா உபக்கிரமம் ஆரம்பிக்க வேண்டியது மென்மையாக, அதுக்கப்புறம் தன் தத்துவத்தை கொண்டு போய் முடிக்க வேண்டியது கூரமாக. கூரமா கூரமா இருக்குது, கூரம்னா என்ன அர்த்தம், அவ தத்துவத்தில் போய் முடிச்சு நம்ம அப்படியே மதமாற்றம் பண்ணிடுவான். இந்த மாதிரி தத்துவத்தை சொன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப ரொம்ப விபரீத கற்பனை, இது விபரீத புத்தியை கற்று வச்சிருவோம். அந்த மாதிரி அவ அத மாதிரி இருக்காளே அவளெல்லாம் இப்போ கண்டனம் பண்ணணும். என்ன உங்க பெருமாளும் இருக்கட்டும், எங்க சிவனும் இருக்கட்டும், இப்படி சொல்லி கிடைச்சு உங்க பெருமாளே இல்லை அப்படின்னு முடிக்கணும், அல்லது எல்லாமே அப்படியே தத்துவம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு போனாக்கா அது எங்க போய் முடியும். இதுதான் மிருது பக்ரம கூரநிஷ்டாள், அவர் எழுதியின் திருவள்ளம் இதுதான். அதனால நீங்க எல்லாரும் எத்தனையோ ஸ்ரீவைஷ்ணவாள் கிட்ட நிறைய காலக்ஷேபம் உபன்யாசம் எல்லாம் கேட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஸ்ரீவைஷ்ணவாள் அவ தப்பா சொன்னா கூட அது தெரிஞ்சுக்கோங்க, அது தப்பா இருக்காது. உங்களுக்கு தப்புன்னு சொன்னா கூட தப்பு இல்லை, ஏன்னா தேசியம் சாய்ச்சதெல்லாம் தப்பே இருக்காது, அதுதான் நாங்க சொல்லுவோம். அதனால அவ சொல்றதை ஏற்றுக்கோங்க, இதராவுடைய வகுப்பிற்கெல்லாம் கேட்டுக்க வேண்டாம். அது கேட்டுண்டா என்ன ஆயிடுதுன்னாக்க விபரீதமான புத்தி வந்துடும், நமக்கு கலந்து போயிடும் எல்லாம், இப்படி கலந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கலந்து போயிடுச்சுனாக்கா எது சரின்னு தெரிய மாட்டேன்றது, எது சரின்னு தெரிய மாட்டேன்றது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் வந்து உதாரணம் சொல்றதுக்கு அவமானமா இருக்கு, டிவியில பாத்துட்டு இருக்கேன், இந்த மேல் மருவத்தூர்னு ஒண்ணு இருக்குது, ஆதி கலா சத்தியா மாரியம்மன் கோயில் ஏதோ கோயில், அந்த கோயில்ல ஹோமம் பண்றா, அதுல பூனல் போட்டு திருமணம் இருக்கிறவர் அவரை ஹோமம் பண்றாரு பணத்தை கட்டிட்டு. இது வந்து அவ விசுவாசம் அப்படின்றது வேற, நம்ம பெருமாள் சேவிச்சாலே எல்லாம் போருமே, அதை விட்டுட்டு என்னத்துக்கு அங்க போகணும், அவன் ரட்சிக்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கானே, அப்படிப்பட்டவன் விட்டுட்டு அங்கெல்லாம் போறாடு, இவெல்லாம் சுத்திர தேவதைகளாச்சு. இந்த அவ பெருமானே சொல்றக்கார் பாகவதத்துல, மா நீ மாயை யோக மாயை நீ போ, கம்சனை ஏமாத்து, நீ இப்படி பண்ணினாக்கா உன்னை எல்லாரும் சொல்லுவா, எனக்கு தங்கன்னு சொல்லுவா, வைஷ்ணவின்னு சொல்லுவா, துர்கேன்னு சொல்லுவா, பத்ரகாளின்னு சொல்லுவா, உனக்கு பலியெல்லாம் சமர்ப்பிப்பா, உன்னை கூட பூஜை பண்ணுவா, நீ போய் சேரு அப்படின்னு சொல்ற பெருமாள். அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளுக்கே இவாள்லாம் இருக்காதுன்னு அர்த்தம், அப்படி இருக்கிச்சு அதை விட்டுட்டு அவன் மேல போறான்னு எவ்வளவு தவறான விஷயம். மிருது பக்கிரம குரோர நிஷ்டாளா இருப்பாங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் நம்ம போகக்கூடாது, அதை தெரிஞ்சுக்க கூடாது. அத மாதிரி சொல்றவாள்லாம் பள்ளிவிடணும், அவகிட்ட நம்ம விஷயமே தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம பெரியவா சொல்லாதியா அவள்லாம் சொல்ல போறா, அவளும் சுவாமி தேசிகன்னு சொல்லுவா, எபெருமானான்னு சொல்லுவா, அது மாதிரி பிரபஞ்சத்துல ஆழ்வார்த்த சூத்திகள்லாம் உதாரணம் காமிப்பா, ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லுவா, பாரதத்தை சொல்லுவா, கீதையை சொல்லுவா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவா மதத்துல பேர சேர்த்து விட்டுடுவா. நமக்கு அது தேவையா? அதனால இத சொல்ற சுவாமி அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கண்டிச்சு, இப்படி கண்டிச்சிடுற, சரி அதை கண்டி அதை வந்து இப்பயே கண்டிச்சு விடலாம், சிவன் நாராயணன் தான் தேவதை, ஏன்னா ஏற்கனவே இந்த அந்தராஜ்ய வித்தியில கப்பியாசம் சொன்னோம், கப்பியாசம் புண்டரீகம் சொன்னதுனால அவனுடைய திருக்கண்கள்லாம் அழகான தாமர புஷ்பங்களா இருக்குது, அதனால புண்டரீகாட்சலிங்கம் இருக்கு. இந்த புண்டரீகாட்சலிங்கம் சொல்லிட்டோம்னாக்கா அது என்னது, பெருமாள் கூட்டிதான் போகும், வைகுண்ட புண்டரீகாட்சகன் அவரது சொல்றோம், நிகழ்ந்து சொல்றது டிக்ஷனரி, அதனால புண்டரீகாட்சன் சாட்சாத் பரமாத்மா நாராயணன், அதுதான் சொல்லியாச்சே, அதனால இனிமேல் இதெல்லாம் எதுவும் சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கும் பதில் சொல்ற. அந்த மாதிரி யாரு மிருது உபக்கிரம சூழ நிஷ்டாவளா இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் கண்டனம் பண்ணிட்டு இந்த அத்தியாயத்துல ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை ஸ்தாபிக்கிறார், ஒவ்வொரு திருக்கல்யாண குணம், எந்த ஒரு அதிகரணம் வந்தாலும் அந்த அதிகரணத்துல ஒரு திருக்கல்யாண குணம் சொல்லப்பட போறது. இப்ப சொல்ல போற ஒவ்வொரு பாதம் முடியதான் தேசியன், ஒரு பாதம் முடியும், இந்த பாதத்துல முடியத்த முதல் நாள் வேற, அது வந்து வெறும் சாஸ்திர ஆரம்பம், அதுக்கு என்ன வேணும் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது ஏழு அதிகரணங்கள், இந்த முதல் பாதத்திலேயே பதினோரு அதிகரணம் மொத்தம் நாலு அதிகரணங்கள் சாஸ்திர ஆரம்ப சமர்த்தனம் எடுத்து, அப்புறம் ஏழு அதிகரணங்கள், இந்த ஏழு அதிகரணம் முடியத்த கடைசி ஸ்லோகத்தினால இந்த ஏழு அதிகரணங்கள்ல சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் எது, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணம் எவை அப்படிங்கறத இங்க அழகா சொல்லப்படுற சுவாமி. ஒவ்வொரு பாதத்திலையும் அப்படி சொல்லுவார், ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு கல்யாண குணத்தை சொல்லி அழகா ஸ்தாபித்தருடையாக சுவாமி. அதனால இங்க சூத்திர சூத்திரகார திருவுள்ளமோ எம்பெருமானார் திருவுள்ளமோ ஆச்சாரியார் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, மூணு அதிகரணத்தினாலேயே ஈஷத் அதிகரணம், ஆனந்தமியாதிகரணம், அந்த அதிகரணம், இந்த மூணு அதிகரணத்தினாலேயே சாஸ்திரம் முடிஞ்சாலும் இந்த ஆகாசாதிகரணத்திலிருந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணம் சொல்லப்படுறது. சரி அப்படி சொன்னதுனால என்ன லாபம் அப்படின்னாக்க, நிர்விசேஷம் பிரம்மம், நிர்குணம் பிரம்மம், ஒரு குணம் கூட கிடையாது பிரம்மாவுக்கு பரமாத்மாவுக்கு அப்படின்னு யாரு சொல்றாளோ அவளுடைய அத்வைத மதம், அந்த மதமானது இங்க வந்து கண்டிக்கப்படுறதா இருக்கு. அவ சொல்றா மாதிரின்னு ஒவ்வொன்றும் நிர்குணம், குணமே கிடையாது என்றா, ஆனால் இது குணங்களோட சேர்ந்ததுதான். மூணாம் அத்தியாயத்துல மூணாம் பார்த்தா ஒரு சோகம் வரப்போறது, சொல்லச்சியா என்ன சொல்ற என்ன, சாஸ்திரேஸ்தின் ஆ சமாப்தேகே கொபடம் அபிஹிதம் நிர்குணோபாஸ்து சாத்தியம். இந்த சாஸ்திரத்துல இந்த இதுல வந்து இந்த சாஸ்திரத்தை ஆரம்பத்திலும் கடைசி பர்யந்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண பிரம்மோபாசனம் சொல்றதா, அந்த உபாசனையில பலன் சொல்லப்பட்டிருக்கா இங்க பிரகத்தியம் இல்லாத ஒன்றத்தை கல்பிக்க கூடாது, நீங்க கல்பிக்கப்படக்கூடாது. குண நியமனதா கியாதிமாம் சேஷபாதா, அந்த குணங்களை நியமனம் பண்ண போற ஒவ்வொரு வித்தியையும் பிரம்ம வித்தியில பெருமாளுக்கு எவ்வளவோ கல்யாண குணங்கள் எண்ணற்ற குணங்கள் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அத்தனையும் ஒத்தனால உபாசனம் பண்ண முடியாது, அவனுக்கு ஞானம் போடாது. அதனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு பிரம்ம வித்தியை எடுத்துக்க வேண்டியது. அந்த பிரம்ம வித்தியை இப்ப ஆனந்த வித்தி பிரம்ம வித்தியா அதுல சில குணங்கள், சத்ருமே சத்வித்தியா அதுல சில குணங்கள், அந்தராயத்து வித்தியா சில குணங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியைகளுக்கும் சில நிர்திஷ்டமான சில குணங்கள் இருக்கும், கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களை ஏற்கனவே சுரூப நிர்பக தர்மம் சொன்னோம் பாருங்க, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஷியப்பதித்துவம் இவைகளை சொல்லி அந்த கல்யாண குணங்கள் இருக்கு அந்தந்த வித்தியில அதை சேர்த்து சொல்லணும். இப்படி பெருமாளுக்கு கல்யாண குணங்களை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் 107 அதிகரணம் ஆயிருக்கு, 156 அதிகரணங்கள். அதுல முதல் நாள தள்ளிடுங்க, அப்ப 152 அதிகரணம், 152 அதிகரணம், 156 மொத்தம். முதல் நாள்ல கல்யாண குணம் இருக்கு, அது கூட எப்படின்னாக்க வந்து பெருமாள் தெரிஞ்சிக்கப்படக்கூடியவன், பெருமாள் லட்சணம் சொல்லப்படக்கூடியவன், பெருமாளுக்கு பிரமாணம் உடைய பிரமாணத்தை உடையவன், சாஸ்திரமாகிற பிரமாணத்தை உடையவன், பெருமாளே பரம புருஷார்த்தமா இருக்கான், இப்படின்னு 4 குணங்கள். அத மாதிரி ஆரம்பிச்சு 152 கல்யாண குணங்களை 152 அதிகாரத்தினால சொல்ல போற. அதுலயும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்க, இத்தனை கல்யாண குணங்கள் சொன்னா ஒரு குணத்தை சொன்னா அதுக்கு அனுபந்தியா 100 குணம் வரும். அதனால 1, 2, 3 இல்ல 100,000,000,000 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி கல்யாண குணங்கள் இங்க சொல்லப்படுது. அதுதான் இனிமேல் இந்த இந்த அதிகாரம் இந்த அத்தியாயம், அதே மாதிரி 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் இது மாதிரி சாய்க்க போற சுவாமி, அதுல ஒரு கல்யாண குணம் சொல்லி ஆகணும். ஆக இந்த மீதி இருக்கக்கூடிய 4 அதிகரணங்கள், அதே மாதிரி 2வது பாதத்துல 6 அதிகரணங்கள், 3வது பாதத்துல 10 அதிகரணங்கள், 4வது அத்தியாயத்துல 8 அதிகரணங்கள், 8, 10, 18, 16, 24, 24, 4, 28 ஏற்கனவே 7 ஆயிடுச்சு, தப்பா கணக்கு போட்டேன், இது மொத்தம் கரெக்ட் கரெக்ட் 35 அதிகரணங்கள் மொத்தம், 35 அதிகரணம் இந்த அத்தியாயத்துல. அதுல இப்ப 7 அதிகரணம் ஆயிடுச்சு அப்படின்னா 28 அதிகரணங்கள் இருக்கு. இந்த 28 அதிகரணங்கள்லயும் இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்ல போறேன். அது எப்படி, யாராரு மிருதுபக்ரம கோரணிஷ்டாளா இருக்காளோ மென்மையா ஆரம்பிச்சு இதுவா கூரமா முடிக்கிறவா கடைசியில நம்ம தலையே ஏறி உட்கார்ந்து விடுவாங்கலாம், அப்படிப்பட்ட மனுஷாளுடைய தத்துவத்தை அவன் கெட்டிக்க கூடாது. அவளெல்லாம் கண்டனம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் பெருமாளுடைய கல்யாண குணங்களை இங்க சாய்க்க போறேன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பாருங்க, இத்தம் வித்யாத்ரயேன திரச்சரச்சித சித்து ஜெய்ஹின சர்வஹேதோ அவ்யக்ஷாத் ஜீவவர்க்காத் அபி சமதிகத யத்யபி ஸ்யாத் ததாபி உத்தானத்வார பேதாத் க்ரமத இஹ மிருதூபக்ரம க்ஷூரநிஷ்டான் அத்யாயஸ்மின் வர்ணன் அதிகரண கணைஹி தத்குணான் உத்குணாதி. இத்தம் இவ்வாறாக, என்ன இவ்வாறு அப்படின்னாக்க, இப்ப நாங்க சொன்னமே 3 அதிகரணங்கள்னால அதாவது வித்யாத்ரயன இவ்வாறாக 3 வித்யைகள், சத்வித்யை ஆனந்தமய வித்யை அந்தராஜித்ய வித்யை, இந்த 3 வித்யைகள்னால வித்யாத்ரயன சீர சார சித்து அச்சித்து சிரம் எப்பொழுதும் நிச்சயமா இருக்கக்கூடியது, எது சித்து சேதனம், சரம் அப்படின்னு அசையக்கூடியது, எது அசேதனம், அது அதாவது என்ன அர்த்தம், அது அல்பகாலமா தான் இருக்கும், நிச்சயமா இருக்காதுன்னு அர்த்தம். நிச்சயமா இருக்காதுன்னு சொல்லுவா, ஆனா அதுவும் நிச்சயம் தான். எப்படி நிச்சயம் அப்படின்னாக்கா, ஒண்ணு சுரூபத்தாக நிச்சயம் அனாதியா இருக்கும் சுரூபமே, இன்னொன்னு பிரவாகம் நிச்சயமா இருக்கும். எங்கையை பார்த்துட்டே இருக்கும், இந்த வயதுல போனா தெரியும், இந்த ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம்லாம் கங்கைக்கு போனாக்கா பிரவாகம் அடிச்சுட்டு போகும் ஜலம். கிட்டத்தட்ட ஒரு பத்தாள் அடிக்கு அவ்வளவு பத்தாள் ஆழம் இருக்கும், வேகமா போகும். போகிட்டு நம்ம அந்த சுழி இருக்கும் பாருங்க, அந்த சுழியை பார்த்தோம்னாக்க ஒரே மாதிரி போற மாதிரி இருக்கும். அப்பிலிருந்து பார்த்துருக்கேன் ஒரே பிரவாகமா அப்படின்வோம், அதே பிரவாகமா அது ஜலம் போயிட்டே தான் இருக்கும். அந்த சுழி இருக்கிற நான் வார்த்தை என்ன ஆகும்னாக்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி, அதனால ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி வழக்கேற்றுவோம், வழக்கேற்றது நான் வழக்கேற்றினாக்க அந்த வழக்கு சுடருக்கேன் அது ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒரே மாதிரி கிடையாது. அந்த எண்ணெய் எப்படி போகுமோ அதுக்கு அனுகுணமாக கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் சின்னதாகும். அதனால சொல்றேன் தெரியுமா, இன்னொரு குறைஞ்ச மாதிரி இருக்கும், அணையற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி இத மாதிரி இந்த அத்தியாகங்கள்லாம் தோல்வியோ இதெல்லாம் பிரவாக நிச்சயமா இருக்கும். எப்படி அது பிரவாக நிச்சயம்னா ஒரே வஸ்துதான், ஏற்கனவே சொல்லிருப்போம் மண்ணு. இந்த மண்ணு என்ன அது இடமா மாறுது, இடம் உடஞ்சு போயிடுது, உடஞ்சு போயிடுதுன்னா கப்பாலமா மாறுது, இன்னும் உடஞ்சா கப்பாலிக்கையா மாறுது, ரொம்ப திருப்பி மண்ணா போயிடுறது. இப்ப என்னாச்சு, மண்ணு தான் அது பல நிலைகள் எடுத்துட்டே இருக்குது, இது ஒரு பிரவாகம் மாதிரி இருக்கு. ஏன்னா மண்ணு, அந்த மண்ணு பல விதமா மாறிட்டே இருக்கும் இல்லையோ, அதனால அவஸ்தைகள் வேற வேற. ஒரே குழந்தை, அந்த ஒரே தேவதத்தன் குழந்தையா இருக்கு, குழந்தைன்றோம். அதே அஞ்சு வயசுனா பாலகன், 5 வயசுனே வாலிபன், 25 வயசுனே கல்யாணம் ஆனவன், 40 வயசுனா அறியாதவன், 60 வயசுனா வருத்தன் சொல்றோம். இப்ப என்னாச்சு, நம்ம சின்ன வயசுல அந்த குழந்தைய பார்த்துதான் இருக்கோம், எவ்வளவு பார்த்துருந்தாலும் நமக்கு எப்படி தோன்றதுன்னாக்கா நேற்று குழந்தையா இருந்தோம், இன்னைக்கு வாலிபனா இருக்கான். சரீரத்தினுடைய மாறுபாடுகள் இது மாறிட்டே இருக்கு, அதனால இது பிரவாகம் நிச்சயம். ஒரே தேவதத்து சரீரம் தான், அது பலவிதமான மாறுதலை அடையிறது. அதனால சிர சர சித்து அச்சுத்து, சிரம்னா நித்தியம், எப்பொழுதும் நிச்சயமா இருக்கக்கூடியது. அதே சர அப்படின்னாக்கா அது வந்து இதுவா இருக்காது, இதுவா நிச்சயமா இருக்காது. அது ஸ்தாபரம் ஜங்கமம் அத மாதிரி நிகழ சேதனமான லோகம், அதுக்கு சிர சர சித்து அச்சுத்து சேதனம் அச்சேதனம் நித்தியமாகவும் அனித்தியமாகவும் இருக்கக்கூடியது. அத தேகமா உடையவன் யாருன்னா பரமாத்மா. தேகினா சர்வஹேதோ, இந்த சரிதாத்மபாவம் சொன்னாதான் காரியகாரண பாவம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, சத்வித்தியில ஏக விஜயான சர்வ விஜயானம் சொல்லிக்கலாம், ஒன்று தெரிஞ்சும் தாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுள்ளான். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா, சத்தமஸ்தி சத்து அந்த பிரம்மம் ஸ்வம் உன்னை சரீரமாக உடையிறது, அப்படி சொன்னாதான் காரியகாரண பாவம் வரும். சூக்ஷமா இருந்தது பிரம்மம், எப்படி சேதனா சேதனங்கள்லாம் சூக்ஷமா பெருமாள்கிட்ட ஒட்டின்னு இருக்கு, அது சிருஷ்டிக்கு முன்னாடி. அதாவது சரீரம் சூக்ஷமா இருக்குது, நமக்கே உண்டு. நம்ம எப்படி இப்ப வந்து நம்ம வந்து சூழகாயத்தோட இருக்கோம், நாளைக்கு யார் பரவ கதிக்கிறாளோ அவ வந்து களம்பச்ச சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை எடுத்துதான் போறா, அது பிரஜாநிதி பிரியம் தான் போறது. நேற்று கூட சொல்லியிருந்தோம் பாருங்க, பிரஜாநிதி போன உடனே அங்க திருத்தா மாடுற அவதார ஸ்தானம் சுவாமி வந்து பரமபுரத்துல சாச்சிருக்க, அது எதிர பரமபுர சோபானத்துல அங்க போய் கருத்தால் கடந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்புறம் சொல்லச்சு அவகாசியன்னு சாச்சிருக்கார். அங்க அவகாரண ஸ்தானம் பண்றான், அவன் வந்து திருத்தா மாடுறான். அப்படி திருத்தா மாடுத்து அந்த சூக்ம சரீரம் போயிடுறது, சூக்ம சரீரம் போயிடும். அதன் பிறகு என்னட்டு இப்போ இது சூக்ம சரீரோட எப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்கும், ஆனால் தொலை திசையில அது கூட கிடையாது, தொலை திசையில அந்த சூக்ம சரீரத்துல சம்பந்தம் கூட இல்லை, பிரகிருதி தான் சூக்மமா இருக்கும். அத இது சூக்ம திசையில சரீராத்மபாவம். இப்ப என்னாச்சு, இது ஸ்தூல திசை நம்ம பாக்குறது, அதுல சரீராத்மபாவம் ஸ்தூலமா தெரிகிறது. அதனால சர்வஹேதோ, இவன் தேகியா போயிட்டான் பரமாத்மா, அதனால சர்வஹேது, அவன் தான் அனைத்துக்கும் ஹேத்து காரணமாக இருக்கிறான். சர்வஹேதோ, பரமாத்மா தான் சர்வஹேது, அனைத்து விதமான காரணமா இருக்கான். அந்த சர்வஹேதுவான அவன் அவனுக்கு அவ்யக்தாது ஜீவவர்க்காதபி, அவன் அந்த சர்வ சர்வ காரணமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு அவ்யக்தாது. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? பிரகிருதிக்கு அவ்யக்தம். நம்ம பார்க்கறது இல்லையே, பிரகிருதி எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அவன் சாயங்கம் சொன்னான் பாருங்க, ஈஷ தெரியத்துல லோகம் எல்லாம் குணத்திரயத்தோட சேர்ந்தா இருக்குது சத்ரகுப்தனால. அது மாதிரி அது காரியமா, காரியம் அப்படி இருக்குன்னாக்கா காரணமும் சத்ரகுப்தனத்தோட தான் இருக்கணும். அது எத்தமா இல்ல, படிச்சின வழியில வரல, அது அவ்யக்தமா இருக்கு. ஆனால் அவ்யக்தமா இருந்தாலும் நாம வந்து இந்த அனுமானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான் சாங்கியன். அதனால அதுக்கு அவ்யக்தம்னு பேரு. அது பிரகிருதி மூணு குணங்களோட கூடினது, அந்த அவ்யக்தத்தை காட்டிடும். அதே மாதிரி ஜீவ வர்க்காதபி பிரகிருதியை காட்டிடும், அதனால சேதனத்துக்கெல்லாம் இது. ஆனால் ஜீவ வர்க்காதபின்னு முதல் ஆனந்தமயன் ஜீவன் சொன்னான், அதுக்கப்புறம் உபதித புண்ணிய விசேஷனா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் யாருன்னாக்கா ஆதித்யமண்டலாந்திரத்துக்குனா இருக்கலாம், இந்திரனா இருக்கலாம், சத்ருமுக பிரம்மாவா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி எத்தனையோ ஜீவன்கள்லாம் இருக்கு. அந்த ஜீவ வர்க்கத்துல ஏதாவது வந்துள்ளானு கேள்வி கேட்டான். அந்த ஜீவ வர்க்கத்தினால் இருந்தோ ஜீவ வர்க்கத்திலிருந்தும் வேறுபாடு, அவ்யக்தமான பிரதான பிரகிருதி அதிலிருந்தும் வேறுபட்டவன். வேறுபட்டவன் மட்டும் இல்ல, அதிகமா அவ்யக்தாது ஜீவ வர்க்காதபி, அந்த ஜீவ வர்க்கத்தை காட்டிலும் சமதிகத்தா அதிகதா சமதிகதா. அதிகதான் என்ன அர்த்தம்? அதிகமா இருக்கும், உத்கர்ஷமா. எப்படி சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கல்யாண குணங்கள், சொரூபம் என்ன, குணங்கள் என்ன, விபவம் என்ன, அதாவது ஐஸ்வர்யம், அத மாதிரி அவனுடைய பிரவர்த்திகள், வியாபாரங்கள், இவர்கள் அனைத்து விதத்தினாலையும் நம்ம எல்லாம் காட்டணும் அவன் அதிகமா இருக்கான். அதிகம்னா என்ன எல்லையற்றது, சுவாபாவிக அனவதி அதி அசங்கே கல்யாண குணகனஹா அப்படிங்கிறார். அடிக்கடி சாய்க்கிறார் பாஷ்யக்காரர், அனவதிகம் எல்லையற்றது, அசங்கேயம் எண்ணிக்கையற்றது, எல்லை இல்லை எண்ணிக்கை இல்லை. அப்படிப்பட்ட அவனுடைய கல்யாண குணங்கள் இருக்கு, அவன் சுரூபம் இருக்கு, அவன் விபவம் இருக்கு, அவன் பிரவிற்த்தி இருக்கு. அதனால சமதிகதா யஜ்யபித்யா சொல்லிட்டோம். இந்த மூணு அதிகரணத்தினாலையும் மூணு வித்தியைகள்னாலையும் நம்ம சொல்லிட்டோம், இந்த சர்வேஸ்வரன் ஜீவனை காட்டிலும் உகந்தவன், அவ்யக்தமான அச்சேதனம் இருக்கே அதை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அத மாதிரி இருந்தாலும் எவ்வியதித்யா எப்படியாயினும் இருந்தாலும் கூட ததாபி ஆனாலும் கூட உத்தான துவாரபேதா, உத்தான துவாரபேதா, உத்தான ஆக்ஷேபம் இருக்கே பலவிதமான ஆக்ஷேபங்கள் வருது. அதனுடைய கேள்விகள்லாம் ரொம்ப விசித்திரமான கேள்வி கேட்பா. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் தாயானுசாரி, மொத்தம் அஸ்பஷ்டதரமான லிங்கங்கள் ஜீவன் முதலாமான லிங்கங்கள், அது முதல் பாதம். இரண்டாவது பாதத்துல அஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கங்கள் அடையாளங்கள், மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கங்கள் அடையாளங்கள், கடைசி பாதத்துல தாயானுசாரி. அந்த வாக்கியங்களை வாசித்தோம்னாக்கா ஸ்பஷ்டமா பிரதானத்தை தான் சொல்லும் அல்லது சேதனத்தை தான் சொல்லும், பரமாத்மா சொல்லாதுன்னு நம்ம தோணும். அப்படி தோணுச்சு அதெல்லாம் கண்டனம் பண்ணணும். அந்த மாதிரி உத்தான துவாரபேதம் இருக்கு, பலவிதமான கேள்விகள் ஆக்ஷேபங்கள் எல்லாம் வரும். அந்த மாதிரி வந்த மிருதுபக்ரம பூரணிஷ்டம், மிருதுபக்ரம் மிருதுவா மென்மையாக அமைக்க வேண்டியது, அதன் பிறகு ஒரேடியா அடிச்சிட வேண்டியது நம்மளை குரூரமா அசுவாவா. அது மாதிரி அது மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அது அது கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவாட தான் முதல் அடிக்கணும். அது ஏன் அப்படின்னாக்க, வெளி மதத்தார் வச்சுக்கோங்களேன், வெளி மதத்தார், வெளி மதத்தார் என்ன அர்த்தம்? ஒரு பௌத்தன், ஒரு சார்வாகன், ஒரு ஜெயினன், இவாள்னா ஈஸ்வரனையும் ஒத்துக்கல வேதத்தையும் ஒத்துக்கல. ஆனா இந்த கேள்வி கேட்கிறவாள்லாம் இருக்கா பாருங்க, சாங்கியன் மீமாம்சகன் இந்த மாதிரிலாம் இருக்காளே, இவாள்லாம் என்ன பண்றா, வேதத்தை ஒத்துன்றிருக்கா, ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டான், வேதத்தை ஒத்துண்டுட்டு அதுக்கு அபார்த்தங்கள் தவறான அர்த்தங்களை சொல்றான். இப்படி தவறான அர்த்தங்களை சொன்னாக்க அந்த மாதிரி முன்னாள் தான் முதல்ல போனேன், என்ன பிரதிகூல சத்ருவ அனாயாசமா ஜெயிச்சுடலாம், அனுகூல சத்ருவ ஜெயிக்கவே முடியாது. நம்ம எல்லாமே ஜீவனத்துல நிச்சயப்படி அனுபவிக்கிறது. பிரதிகூல சத்ருக்களை நம்ம அனாயாசமா வழங்கி வந்துடலாம், சண்டை போட்டு ஜெயிச்சுடலாம், அல்லது நம்ம தள்ளி வந்துடலாம், தெரிஞ்சிடும். அனுகூல சத்ருக்களை யாராலும் ஜெயிக்க முடியும். அதுவும் பரமாத்மா விஷயத்துல அனுகூலமா இருந்தே பிரதிகூலம் பண்ணிடுறாங்க, அவளை போய் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால அவளால நல்லா தள்ளிவிடணும், நிராகரிக்க முடியும். அதனால மிருது பக்ரம கோரநிஷ்டான் அத்தியாயத்தில், இந்த அத்தியாயத்தில் அதுக்கு அழகான உதாரணம் சொல்ற சுவாமி குமார தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர் யுத்தத்துல போவானோ முதல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? பதாதிகளை அனுப்புவா, கால்நடை வீரர்கள் இருக்காளு, நடந்து போய் யுத்தம் பண்றவா, அவளை முதல்ல அனுப்புவா. அதுக்கப்புறம் என்ன ஒண்ணாக்கா, அவ தோத்து போயிட்டான்னா அஸ்வம் அடுத்தது போகும், குதிரை வீரர்கள். அதன் பிறகு யானை மேலே இருந்து போய் சண்டை போடுவான். இவாளும் தோதுனா கடைசியில தான் ரதிகள் ரதத்துல ஏறி யுத்தம் பண்ண வருவா. இப்படி இவா வருவாது. முன்னாடி இருக்கிறவாள்லாம் துர்பலமா போயிட்டு ஜெயிச்சிடுவாள். இந்த மாதிரி லோகத்துல உண்டது. அப்ப என்ன ஒண்ணாக்கா, அந்த மாதிரி வரத்து தத்துவ ஞானமானது ஸ்பஷ்டமா நிக்காது. ஒவ்வொரு அதிகாரங்களையும் இதுதான். இது இவாள் இதை மாதிரி நிர்வாகவாதிகள் என்ன பண்ணுவான்னாக்க, ஏதாவது இதை மாதிரி ஆரம்பிப்பான். அபேதிகள்லாம் பரமாத்மா பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில ஒரேடியா அதை தள்ளிடுவா. அந்த மாதிரி தள்ளிட்டான்னாக்கா அது ரொம்ப நம்மளுடைய இதுவா போயிடுது. இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இவாளெல்லாம் அடிக்கணும். முதல்ல இவாள் அடிச்சுட்டாங்கனாக்க அந்த மிருது பக்ரம குரோத நிஷ்டால் இருக்கா பாருங்க, அவள் அடிச்சிடணும். முதல்ல பிரமாணம் இருக்கு, பிரமேயம் இருக்குன்னு ஆரம்பிப்பா, கடைசியில பிரமாணம் இல்லை, பிரமேயம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, சர்வம் சூன்யம்னு சொல்லுவா. இந்த மாதிரி சொன்னாக்க அந்த மாதிரி மனுஷாலாம் ஒத்துக்க கூடாது. அவளை அடிச்சுக்கணும். அவளை தச்சுட்டோம்னாக்க இந்த இது சொன்ன பாருங்க, பதாதி அரசனுடைய சைன்யம் யுத்தத்துக்கு பட்டு எப்படி போகணும்னு, அந்த மாதிரி காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கப்புறம் ரதம் சேர்ப்படை, இதை கொண்டு அவ யுத்தம் பண்ணுவா. இந்த கிரமத்துல முதல்ல துர்பலம், கடைசியில வந்து பிரபலமா இருக்கும், பலத்தோட கொண்டுதான் இருக்கும். அந்த மாதிரின்னா இவெல்லாம் வந்து ஆக்ஷேபம் பண்ணுவா நம்மள. இப்படி ஆக்ஷேபம் பண்ணாக்க அவள் எல்லாரையும் அழிச்சு தள்ளிடணும். அதுக்கோசரம் இந்த அத்தியாயத்துல இந்த அத்தியாயத்துல நிருந்தன் அந்த மாதிரி இருக்கிறவாளை தள்ளுற, அந்த மாதிரி இருக்கிறவாளை இங்க வந்து இது பண்ணிடுற. நிரோதன் நிரோதன தடைப்படுத்துறது, தடை என்னன்னா அவளை மேலே கூடாது. ஆரம்பத்திலே அவளை வெட்டி சாட்சிடணும். அண்ணாதுரை சுவாமி அதெல்லாம் வார்த்தையாக சொல்லக்கூடாது, மண்டபிலே போட்டு அடிக்கணும் அப்படின்னு அத்வைதி ஆரம்பிச்சுட்டு. ஏன் இந்த மாதிரி விபரீதம் எல்லாம் சொல்லுவான், அந்த மாதிரி மனுஷால நீங்க எல்லாம் தேர்ச்சாதீங்கோ அப்படின்னு. நம்ம சம்பிரதாயத்துல வந்து ஒரு விபூதி தரிசனம் இருந்தான்னாக்கா அவன் பக்கமே நம்ம போகக்கூடாது. நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி ஐயா சுவாமியுடைய ஆச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருந்திருந்த திருமாவுக்கோயில் சுவாமின், அந்த சுவாமி வந்து திருவிசரநல்லூர்ல ஒரு ஸ்ரீவிஷ்ணவ ஸ்மார்த்தர் இருந்தார், அதாவது ஊர்ஜம் பண்ற ஸ்மார்த்தர். அவர் விஷ்ணுவை தவிர்த்து வேற யாரும் தெரிவிக்க மாட்டார், அவர் விபூதி எடுக்க மாட்டார். அவர் புத்தகமே எழுதினார், விபூதி தாரண வித்வம்சனம் அப்படின்னு. சங்கராச்சாரியரே பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணியத்துல அம்சே பிராமணியம் அம்சே அப்பிராமணியம் விட்டார். சில விஷயங்கள்லாம் பிராமணியம் இருக்கு, சில விஷயங்கள் அப்பிராமணியம். ஆனா இந்த மகான் என்ன பண்ணார்னாக்க, பர்வாத்னா பிராமணியம் பாஞ்சராத்திரத்துக்கு அப்பிராமணியம் சொல்லக்கூடாதுன்னு எழுதிச்சார். அந்த மகான் கிட்ட நாவல்பாவம் பெரிய சுவாமி இவர் என்ன பண்ணுவார்னாக்க, உஞ்சவர்த்தி பண்ணுவார். நெச்சபடி உஞ்சவர்த்தி உஞ்சவர்த்தி பண்ணச்ச அங்க இருந்தவா நிறைய ஸ்மார்த்தா தான் அந்த ஊர்ல திருவிசனம்ல உள்ள அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, திரு பண்ற பூதி சென்றிருப்பான். அவ வந்து அரிசி சேர்க்க வந்தான்னாக்கா சுவாமி வேணாம் திருத்து போடுவார். ஊர்த்த பண்றதாரிகள் யாரா போட்டு அதை வாங்கிட்டு வருவார். இல்லையா எதோ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்டு கொடுத்துருவார். அந்த ஊர்த்த கொண்டதான் யாராவது சேர்த்துருவான். அந்த அரிசியை கொண்டு வந்து பிரசாதம் பண்ணி தானே சர்வீசம் பண்ணிக்க வேண்டியது, பெருமாள் ஆராதனை பண்ண வேண்டியது, அபிஷேகம் பண்ணி அனுசரிக்க வேண்டியது. இப்படி இருந்தார். அப்போ அந்த சாஸ்திரிகள் கிட்ட போய் பத்திரிகை தெரியவா அவர்கிட்ட போய் இதர ஸ்மார்த்தால் சண்டைப்பட்டார். நீர் அவருக்கு பாடம் சொல்லக்கூடாது, நீர் பாடம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா, இவன் வந்து நாங்கெல்லாம் அரிசி போட்டா வாங்கிக்க மாட்டேன்ற, எங்களை வந்து அலட்சியப்படுத்துற, அப்படிப்பட்டவாள் நீ சேர்க்கலாமா, பாடம் சொல்லலாமா, அது தப்பு அப்படின்னு சொல்லு. அப்ப அவர் சொன்னேன்னா அவரை பார்த்து பெருமைப்படுங்கோ, அவர் தன் மதத்துல எப்படி நிஷ்டையோட இருக்க, எவ்வளவு வைராக்கியம் இருக்கு, அந்த மாதிரி நீங்களும். அவர் வந்து என்ன சொன்ன, விபூதி தரிசிண்டு போட்டா நான் வாங்கிக்க மாட்டேன்னு, நீங்க சொல்லுங்க கிரமாட்டின்றவாள் நாங்க போட மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க அது மாதிரி இருந்து வரீங்களே, அதை விட்டுட்டு எதுக்கு இது மாதிரி நீங்க அவர்கிட்ட சொல்ல போடுறீங்கோ, நீங்க சொல்றது தவறு. அவர் சித்தாந்தத்தில் அவர் இதுவா இருக்க, உறுதியா இருக்க, அப்படிப்பட்ட மகான், அவரை பார்த்து நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நம்ம ஸ்மார்த்தால் இருக்கிற ஊரு, அந்த ஊர்ல தன்னுடைய ஆச்சாரத்தோட இருக்க அனுஷ்டானத்தோட, மற்றபடி எங்கேயும் போக மாட்டேன்ற அப்படிப்பட்ட உத்தமர், அந்த ஆச்சாரத்தை நீங்களாம் சாய்க்கணும். அதனால இதுதான் நம்மளுடைய ஆச்சாரம். அந்த மாதிரி மனுஷன் பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த ஊர்து குன்றம் இல்லாம தெரிவிக்க குன்றம் வளர்ந்துருச்சுனாக்கா, அவள் தான் தேவதாந்திர வழிபாடு பண்றாள். தேவதாந்திர வழிபாடு பண்ணினான்னாக்கா அவள் அதை எப்படி சேவிக்கிறது, எப்படி நம்ம அவ சொத்து வாங்கிக்கிறது? ஏன்னா ஒரு சாஸ்திரிகள்ட்ட நியமம் சாஸ்திரேன், அந்த சாஸ்திரிகள்ட்ட வந்து காணிந்தான் கோவிந்தாச்சார் கேட்டாரான், சாஸ்திரிகள் கேட்டாரான் கோவிந்தாச்சார் சொல்லிட்டு, அந்த என்ன நாங்களும் இதுதான் பிரமாணம் சேவிக்கிறோம், நாங்களும் தீனம் பண்றக்குமே, நாங்கெல்லாம் ஆச்சாரம் அதான் இருக்கோம், அவாத்திலையும் குமிட்டி எடுத்து பித்தளை பாத்திரம் அதெல்லாம் பெரிய எல்லாம் பண்ணுவா, ஏன் நாங்கெல்லாம் சுத்தி சாப்பிட மாட்டேன்றீங்க, ஒண்ணுமில்ல அத திரு பண்றேன் இருக்கீங்களே குறுக்கு வாசல விபூதிய, அதுதான் தடுக்கிறது எங்களை. தேவதாந்திர ஸ்பர்சம் வந்துருச்சோம்னா நாங்க சாப்பிடற வழக்கம் இல்லை அப்படின்னு இவர் சொன்னாராம் பதில். அதனால இதுதான் பதில். அதனால இப்படிப்பட்டவாள்னா நிருந்தன்னு அவள்லாம் மேல எழும்பவே கூடாது. அவளுடைய மதம் நம்ம ஒன்னு அங்கீகரிச்சோம்னாக்கா பத்து அங்கீகரிச்சு அங்கீகரிக்கும் படி பண்ணிடுவாவோம், கடைசியில் அவன் மதத்திலேயே நம்மளை மாத்திடுவோம். அந்த மாதிரி நம்மளை மதமாற்றம் பண்ணிடுவா, அத மாதிரி மனுஷன் பெறக்கூடாது. அத்தியாயத்தின் நிருந்தன்னு அதை அடைச்சி, அதை வந்து தடுத்து அந்த சித்தாந்தம் அவ சித்தாந்தத்தை உடச்சி எறியணும், அது கூடவே கூடாது. நிராகரணம் பண்ணணும், வேற என்னதான் பண்ணணும் அப்படின்னு அதிகரண கணங்கள், எவ்வளவு அதிகரணங்கள் இருக்கு, அந்த அதிகரண கணங்கள்னால தத்குணான், அந்த தத்துன பரமாத்மா பின்னாடி சர்வஹேதுவா இருக்கான், சர்வஹேதுவான பரமாத்மாவுடைய குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அவைகளை உத்கிரணாதி வெளியில கொண்டு வர, பகவானுடைய கல்யாண குணங்களை அந்தந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் அவைகள்லாம் உத்கிரணாதி வெளிக்கூடாது காமிக்கிற சூத்திரக்காரன். ஏன்னா எந்த அத்தியாயத்துல எந்த அதிகரணத்துல எந்த கல்யாண குணம் சொல்லப்பட்டது நமக்கு தெரியாது, அது சூத்திரக்காரர் காமிச்சு கொடுக்குற. இப்படி கல்யாண குணங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுனால இவைகள்லாம் நமக்கு ரொம்ப போக்கியமா இருக்கு. இந்த கல்யாண குணத்தை வச்சுட்டுதான் நாம பெருமானை சேவிக்கணும், அதனாலதான் நமக்கு இது வரும், மோட்சம் வரும். ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலும் அந்த கல்யாண குணங்கள் தான் உபாசிக்கணும், அதனால அது முக்கியம் அது அப்படின்னு சொன்னதுனால இது ரொம்ப விசேஷம். இது இதை என்னைக்குமே விடக்கூடாது. அதனால இவன் வந்து சுவாமியே இந்த மாதிரியே ரெண்டு இடத்துல சொல்ற சுவாமி, இன்னொரு அதிகாரத்திலையும் இந்த ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கே சாய்க்க போறேன், ரெண்டாவது இருந்து இதே வார்த்தையை சொல்ல போயிடற முதல் பக்கம் சூரன் எஸ்டான்றத அதையும் சொல்ல போறேன், எதையோ ஆரம்பிச்சு எதையோ முடிப்பாவா, அதனால அதன் வாங்க நம்ம ஒத்துந்துட கூடாது. அப்படி ஒத்துந்தோம்னாக்க நம்ம சித்தாந்தத்துக்கு அடிபட்டு போயிடும், நம்ம சித்தாந்தமே அடிபட்டு போயிடுதுனாக்க அதுக்கப்புறம் இவ்வளோ சாஸ்திரங்களை சாதிச்சு என்ன பிரயோஜனம். அதனால தத்குணான் உத்கிரணாதி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிக்குணர்ந்து நமக்கு நிரூபித்து காமிக்கிற சூத்திரகாரன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல பொதுவாக இந்த மூணு அதிகரணம் சொல்லி முடிச்சாச்சு. இனிமேல் சொல்ல போறது என்னது, ஏன்னா மூணு அதிகாரம்னாலே சாஸ்திரம் முடிஞ்சிருமே, திருப்பி என்னன்னாக்க இங்க சொல்லப்படுறது இனிமேல் சொல்லப்படுறதுன்னா இதர மதத்தை நமக்கு அனுகூலமா பேசலாமே பேசி நம்ம மதத்தையே மாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷாரெல்லாம் தள்ளிடணும், தள்ளிட்டு நம்ம சித்தாந்தம் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளே பார்க்கிறோம், தேசியம் தேசியம் சொல்லிட்டு கடைசியில் தேசியனே கவுச்சிருவார்த்த ஏகதேசியம். அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாருனாக்க அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால இதுதான் சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, யுத்தம் வித்யாத்ரயேன திரகர சிதசித் தேகின சர்வஹேதோஹம் அவ்யக்தாத் ஜீவவர்க்காத் அபி சமதிகதா யத்யபி ஸ்யாத் ததாபி உத்தான துவார பேதா கிரமத இஹ மருதூபக்ரமக்கூர் அனிஷ்டான அத்தியாயஸ்மின் நிருந்தன் அதிகரணகணைஹி சத்குணான் உத்கிரணாதி கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.